உனக்கு உன்னால எவ்வளோ லவ் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், எவ்வளோ நேரம் அனுபவிக்க முடியும்ன்றத, எவ்வளோ நேரம் அனுபவிக்க முடியும்ன்றத உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் ஏற்கனவே செட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அந்த லெவல நீ கிராஸ் பண்றையோ, ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா யோசிச்சு ஏடா கூடமா பண்ணி திருப்பியும் ஸ்டார்டிங் லெவல்கே வந்து நிப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், இத சூப்பரா உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எத்தனை பேர் இந்த பிளான் ஃபார் அ வெகேஷன் ட்ரிப், எதுக்கு வெகேஷனுக்கு போறாங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்கு தானே போயிட்டு அங்க சண்டை போட்டு இருக்கோம் பாத்துருக்கியா? நீ போனதே எதுக்காக போன? ஏன் அங்க போயிட்டு ரிமோட் கண்ட்ரோலுக்காக அவ்வளவு சண்டை போடணும்? இல்ல ஒரு ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல் கிடையாது அந்த ஹோட்டல் தான் போகணும்ன்ற அந்த ஒரு மேட்ரு வந்து 10 மணி நேரம் ஆர்குமெண்டா மாறி இருக்கும். கவனிச்சிருக்கிறியா? சோ நீ போனது எதுக்காக போன? பண்ணியாத எங்க ரிலாக்ஸ் ஆகுறோம் தெரியுதோ, மைண்ட் ஐயோ சந்தோஷமா இருக்குது, ஏதோ நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்சியஸ் மைண்ட் சென்ஸ் பண்ண செகண்டுக்கு பீப்புள் ஸ்டார்ட் கோயிங் இன் டு ப்ராப்ளம் ஃபைண்டிங். ஓகே, ஸோ இப்போ உன்னோட கேஸ்ல இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்ப, என்ன பண்ணணும் நீ? உன் மைண்ட்ல என்ன ஃபீலிங்ஸ் வரும்? ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு சக்சஸ், ஒரு ஒரு சந்தோஷம். அப்பான்னு பார்த்து கீழே விழுந்து தொலைப்ப. அந்த செகண்ட் அந்த சந்தோஷம் போயிட்டு யூ வில் பி சிக் அண்ட் திங்கிங் அபவுட், ஏன்டா இப்படி ஆச்சு, அபசகுணமா ஆச்சே. கிரிக்கெட் போயிருப்ப, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னு போயிருப்ப, ஆனா அங்கன்னு போயிட்டு உனக்கு பவுலிங் சான்ஸ் தான் கிடைச்சிருக்கும், பேட்டிங் சான்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் உனக்கு டிப்ரெஷன். Why is it happening to me alone? Right? அன்னைக்கு உங்க அப்பா பீட்சா வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாரு, உனக்கு பீட்சானா உயிர், ஆனா அதை டேஸ்ட் பண்ண மாட்டேன். மைண்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்கும்? எனக்கு கிரிக்கெட்ல சான்ஸ் கிடைக்கல. இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் லிமிட்டிங் யுவர் ஓன் லெவல்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சோ ஃபார்? சோ திஸ் இஸ் வாட் இஸ் த லிமிட். சில பேருக்கு இந்த லிமிட் வந்து நிறைய சக்சஸ் ஆன பிறகுதான் அடி வாங்குவாங்க. சில பேரு கொஞ்சம் சக்சஸ் ஆக ஆரம்பிக்கிறப்பவே they have low tolerance for success, low tolerance for joy என்றதுனால அன்றாடமே அந்த அந்த அந்த ஷிஃப்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். தட்ஸ் ஹவ் தேர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபங்க்ஷன்ஸ்.